எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமி போல உதடழகும். வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமிழ் போல உதடழகும். தஞ்சை கோயில் ரதம் போல நடையழகும், வந்து கூறவும் வேளையில் மனம் கவரும். கட்டழகு பெட்டகம் கண்ணீரைந்த சித்திரம் கால காலம் இங்கு எனக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. பண்டு துளைக்காத பழக்குலையோ, இன்னும் வாசல் திறக்காத அரண்மனையோ, கண்ணன் வந்து துயிலாத நிலையோ. புத்தம் புது புத்தகமோ புன்னகைக்கும் வத்தினம் தேவதேவி வையனுக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. தமிழ்ச்சுவையோ உயிர்போடும் விழி ஜாடை விடுகதையோ, நெஞ்சில் ஆசை அலைவாயும் புது புனலோ, ஒரு ஆடை சுமந்தாடும் அது குடமோ. பஞ்சனையில் கையணைக்க பைய பைய மெய்யணைக்க தாவி தாவி வரும் கலைமானோ. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை.